அந்த பொருளோடு கூட எம்பெருமானுக்கு எந்த குணத்தை இந்த பாசுரத்தினால பிரதிபாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத முதல்ல தீர்மானம் பண்ணிக்கணும். பெருமாளுக்கு இந்த பாசுரத்தினால இந்த குணம் தான் பிரதிபாதிக்கப்படாது அப்படின்னு வச்சுட்டு அந்த குணங்களோடு ஒத்து இந்த பாசுரத்தினுடைய பொருள்கள் விவரிக்கப்படுகின்றனவா அப்படின்னு பாக்குறதுதான் இந்த திருவாய்மொழி பாசுரத்தினுடைய பிரதானமான உட்கருத்து. அப்படி பார்த்தோம்னாக்கா முதல் பாசுரத்தில் சொல்லப்பட்ட குணம் அடுத்த பாசுரத்தில் திரும்பவும் சொல்லாதபடி வரலாம். அப்போ சொல்லப்பட்டதையே மீண்டும் சொல்லுவது அப்படின்றது புனருத்தி தோஷம்ங்கிற ரீதியிலேயே வரும். அந்த மாதிரியான தோஷத்துக்கு இந்த இடத்துக்கு பிரசக்தி உண்டா அப்படின்னாக்கா கிடையவே கிடையாது. என்னன்னாக்கா பல குணங்கள் பலவிதமாக பிரதிபாதிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு குணமானது சொல்லப்பட்டிருந்தாலும் மீண்டும் சொல்லுவதாக இருந்தாலும் அவைகளின் பாசுரத்தினுடைய அர்த்தங்களினுடைய போக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்துதான் முன்னாடி சொல்லப்பட்ட குணமா இல்ல சொல்லப்படாத குணமா தெரிஞ்சின்ற குணமா இல்ல தெரிஞ்சிக்காத குணமா இவர் இந்த குணத்தை புதுசா சொல்றா அப்படிங்கறதெல்லாம் பலவிதமான ஆராய்ச்சி செய்து அதுக்கப்புறம் தான் இந்த குணம் சொல்லப்பட்டிருக்குன்றத நம்ம இது பண்ணிக்கணும். அதனால இன்னொன்னு இப்ப சொல்லப்பட்ட குணத்தையே மீண்டும் சொன்னேன்னாக்கா புண்ணோக்கி தோஷம் வருமே அப்படின்னாக்கா அதுக்கு என்ன பதில் அப்படின்னாக்கா முன்னாடியே சொல்லப்பட்ட முன் சுவாமி சாதித்த பிரகாரம் பத்து பத்துல பின்ன பின்னமான குணங்களை பிரதானமாக வச்சு அத நூறு நூறு பாசுரங்களாக அந்தந்த குணங்களை பரிபாலிச்சேன்னு இருக்கு. அப்போ ஒரு குணம் இன்னொரு குணத்தை சார்ந்து சொல்லும் பொழுது சொல்லவரும் சொல்ல நேரிட்டாங்க அதை திரும்ப சொல்றதுன்றது கிடையவே கிடையாது. பலத்தும் முதலிய குணங்களை சார்ந்து ஒரு குணம் பரிபாதிக்கப்பட்டிருந்ததுனாக்கா சௌரபிய சௌசீகாதி குணங்களை சார்ந்து அதே குணம் திரும்ப படிக்கப்பட்டதுனாக்கா சொல்லப்பட்ட குணமே தான் இங்கு படிக்கப்பட்டிருக்கின்ற அர்த்தம் கிடையாது. என்னாக்கா சொல்ல வேண்டிய அர்த்தம் போக்கு வேற விதம் அதுக்காக இந்த குணங்களை உபயோகப்படுத்துறதே தவிர்த்து சொன்னதையே திரும்ப சொல்றதுன்றது கிடையாது. அதனாலதான் காத்தாசகர்த்தம் ஒரு வதனமா சோமகர்த்தம் முயன்றா பிரத்யேகம் சாஸ்திர காத்தாக பிரசித்த விபு குணாக ஸ்பஷ்டமத்தியாமா ஒரு குணத்தை தெளிவாக எடுத்து சொல்லுவதற்காக இன்னொரு குணங்களை உபயோகப்படுத்துவது. அப்ப இன்னொரு குணத்தை ஸ்பஷ்டமா எடுத்து சொன்னது போகணும்னா இன்னொரு குணத்தை உபயோகப்படுத்துவது சொல்லப்பட்டதையும் மீண்டும் சொல்லியிருக்கு அப்படிங்கிற அர்த்தம் வராதுன்றது இப்ப ஆயிடுச்சு. அப்போ சத்திர அசங்கீர்ண தத்தது ஒரு பத்துல சொல்லப்பட்ட குணம் இன்னொரு பத்துல இல்லாம இருக்கணும் புதியதான குணங்களாகவும் இருக்கணும். அப்படி எனக்கா சொல்லப்பட்டதையே திரும்ப சொல்லியிருக்கேன் பெருமாளுக்கு அவ்வளவுதான் குணம் போல இருக்கு இன்னும் வேற எதுவும் சொல்றதுக்கு எதுவும் இல்லை சொல்லுவாங்க அரசியமாவே அரசியிருக்க அப்படின்ற மாதிரி அவ்வளவு அப்ப அந்த மாதிரி இல்லை. இம்பெருமானுடைய குணங்களை திரும்ப சொல்றதுக்குன்ற நோக்கு வேற வேற இருக்கிறதுனால தத்த அசங்கீர்ந்த தத்தது முன் சொன்னதற்கும் இப்ப சொன்னதற்கும் சம்பந்தமோ சேர்க்கையோ ஒன்றாக சொல்லப்பட்டதாகவோ இல்லாமல் தத்தீர்ந்த தத்தது தசக குண சதா சதகத்தில் பிரதிபாதிக்கக்கூடிய குணம் பதிகத்தில் வராது. பதிகத்தில் பிரதிபாதிக்கக்கூடிய குணம் ஒவ்வொரு பாசுரத்தை தனியாக பொருள் கூறும் பொழுது வராது. ஆக ஒன்றை மற்றொன்று பாதிக்காத வகையில் இன்னும் கேட்டாங்கன்னா ஒரு குணத்தை பிரதிபாதிக்கும் போது இன்னொரு குணம் வந்ததுன்னாக்கா அந்த குணம் இந்த குணத்தை புத்திருஷ்டமாக ஆக்கி கொடுக்குமே தவிர்த்து இதை போக்கியதையான வசதிக்கு குறைவு ஏற்படுமோன்ற அச்சம் வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தையும் சத்ரா சங்கீர்ணத்தது தசக குணசதா பத்து பதிகம் பாதுரம் இந்த ரீதியில எல்லா குணங்களையும் பிரதிபாதிச்சிருக்கோம். சத்ரா சங்கீர்ணத்தது தசக குணசத ஸ்தாபனோசித்திய யுக்தானு ஐதம்பதியாவது தான் அகணித புனிதம். இங்க என்ன பார்க்கணும் அகணித புனிதம் சொல்லப்பட்ட குணத்தையே மீண்டும் சொல்லும் பட்சத்தில் அகணிதம் புனிதம் அப்படின்னாக்கா சொல்லுவதையே மீண்டும் சொல்லும் சொல்லப்பட்ட குணத்தையே மீண்டும் சொல்லப்படாது அது அகணிதம் கவனிக்கத்தக்கதன்று. இந்த பாசுரத்தினுடைய பிரதானமான குணம் என்ன அப்படின்னு தீர்மானம் பண்ணிட்டு அந்த அந்த குணத்தோடு ஒத்து போவதான்ற விஷயத்தை தான் பார்க்கணுமே தவிர்த்து முன் சொல்லிய குணம் இது சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் கவனிக்கத்தக்கதன்று. அகணித புனிதம் ஐதம்பரியாவருத்தம் ஐதம்பரியாவருத்தான் அகணித புனிதான் சத்குணான் உத்ரிணீமா. அப்படிப்பட்ட குணங்கள் தான் இப்படி அந்த ஆயிரம் பாசுரங்கள்னால ஒவ்வொரு பாசுரத்தினாலேயும் அந்தந்த குணங்கள் ஸ்பட்டமாக ஆழ்வார் எல்லா பாசுரத்தங்களையும் பரிபாலித்திருக்க அப்படிங்கிற விஷயத்தை அடையன் தெரிவித்துண்டு. இந்த இவ்வளவு பெரிய உற்சவத்துல அடியனுக்கும் வாசகாயம் பண்ணி அடியனும் சுத்தி அடைய செய்யக்கூடியதான அந்த அவகாசத்தை தந்த எல்லோருக்கும் அடையமுடைய பிரதத்தினை தெரிவித்துண்டு அடியன் விமர்சிக்கிறேன். ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஸ்கார.